இச்சமரங்காட்டுக்குள்ள காவலுக்கும் நேரத்தில் கருந்தாரூபம் ஒண்ணு அழைச்சி வருது. கையில சாம்பிராணி வாடையில காடு மேடெல்லாம் கடந்து வருது. மாடாகருப்பாயே வாட்டம் உள்ள அரக்காணி வீரகருப்பா வீரவ கருப்பா முருகையில் வாழ்வுடனே மறையில் சூனுடனே காட்சி தரும் எங்க கருப்பா வாடாகருப்பா வட்டமுள்ள அரக்கா வாடாகருப்பா வட்ட